யாரும் வந்து வர சர வரையில் அம்பு தும்பு வச்சு கதட யாரும் ஒன்ன புசுப்புற வரையில் ஈர்பூச்சியாய் இல்லாம நீ தீக்குச்சியாயிருடா உள்ளே ஒரு உஷ்ணம் வந்தா உன் வாழ்வில் வெளிச்சம் வரும் வத்தி குச்சி பத்தி கதடா யாரும் வந்து வர சர வரையில் அம்பு தும்பு வச்சு கதடா யாரும் வந்த புசு புற வரையில் வந்த புசு புற வரையில்